அழகே நின்மிழி நீர்மணி குளிரில் தூவருதே, அழகே நின்மிழி நீர்மணி குளிரில் தூவருதே, கரளே நீ என்று கினாவில் முத்து பொழிக்கருதே, பரிபவங்களில் மூடி நிற்குமி விரகவேள தன்னொம்பரம் உள்குடன்னை கோரியின்னு ஞான் என்று ஜீவனில் பங்கிடா. ஒரு வெண்முகிலினும் அழைதழேகிய பூந்திரையழகினும் இணையழகாம் என் அழகே நின்மிழி நீர்மணி குளிரில் தூவருதே, கரளே நீ என்றினாவில் முத்து பொழிக்கருதே. நின்மே நீர்மணியே